பேசி மறைஞ்ச வராக நதி கரமோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்த புறாவே நின்னு சொன்னே கண்ணாவை ஓடி மறைஞ்ச கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணிய உருத்தும் காணாதவும் உருவம் கண்ணுக்குள்ள இனிக்கும் கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணிய உருத்தும் காணாதவும் உருவம் கண்ணுக்குள்ள இனிக்கும் தன் தந்த நல்ல